శ్రీమాన్వేంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధ దీర్థం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనుడి அத்தியுதமான கம்ச சந்தேச காவியத்துல சீதா பிராட்டியினுடைய அடையாளங்களை சொல்லுகிற விருத்தாந்தங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். சீதா பிராட்டி எப்படி இருப்பா, என்ன மாதிரி அந்த சீதா பிராட்டிய கம்சம் சுலபமாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதெல்லாம் பத்தி ராமர் சொல்ற அந்த விருத்தாந்தத்தை தான் இரண்டாவது ஆஸ்வாசத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல சொன்ன ஆனீதமச்சலா துத்தரீயம் பிளவங்கை அசியாக்காரை சதிருஷம் அபிதம் ஸ்வத்பிரியா ரூபச்சின்னம் வாலாதித்யம் ஜிதி சகஜரம் சாரு வாசோ வசானாம் சந்தியா ராக வியதிகரவதி சந்திரலேகாம் இவான்யாம் என்பதாக சாதித்தார். இதுக்கு முன் ஸ்லோகத்துல இன்னைக்கு பார்க்க போற ஸ்லோகம் வக்தும் மார்க்கம் கிள வசுமதி ஜக்முஷஸ்தாத்தே மஞ்சீரஸ்யதுபமருதே தட்சிணஸ்யாஸ்ய துல்யம் அங்காரூடே சரணகமலே மத்கரேணோபதேயம் வாமம் சாகா சிகர நிஹிதம் வீட்ச காடம் விஷண்ணாம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விருத்தாந்தம் இருக்க, பொது விருத்தாந்தம். நாம இத்தனை நாள் வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விருத்தாந்தம், அத சொல்லி அடையாளத்தை காண்பிக்கிறேர். இங்க இதுக்கு முன்ன சொல்லி சொன்ன சீதா பிராட்டி தன்னுடைய உத்தரீயத்திலிருந்து ஒரு பாகத்தை கிழிச்சு அதுல தான் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்களை எல்லாம் அதுல ஒரு மூட்டைய கட்டி நாலு வானரர்கள் இருக்கிற இடத்துல அந்த ரிஷிமுக பர்வதத்துல சுக்ரீவன் ஹனுமார் முதலிய வானரர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல அவ கண்ல புலப்படும் படியாக மேலேந்து போடுற அந்த போட்ட ஆபரணங்களை எல்லாம் சுக்ரீவன் கொண்டு வந்து காமிக்கிற, ராமருக்கு காமிக்கிற. நான் கொஞ்ச நாள் முன்ன ஆகாசத்துல ஒரு ஆகாச புஷ்பக விமானத்துல ராமா ராமான்னு ராமனுடைய திருநாமத்தை சொல்லிண்டே போயிட்டு இருக்கிற ஒரு பெண்மணியை நான் பார்த்தேன். நானு எங்களை பார்த்த உடனே தான் கையில ஒரு மூட்டை வச்சிருந்தா அந்த மூட்டைய துபில்னு கீழே போட்டா அத ராவணன் கவனிக்கல. அந்த மூட்டை ஆபரணங்கள்லாம் அந்த பத்திரமா நான் எடுத்து வச்சிருக்கேன், இத நீர் பாரும், இது ஒரு கால் சீதையினுடைய ஆபரணமாக இருந்தாலும் இருக்கலாம், அது சீதையாக இருந்தாலும் இருக்கலாம் என்று சொல்லி சொன்னார். அப்ப சுக்ரீவன் சொன்ன உடனே சீக்கிரமா போய் அதை கொண்டு வான்னு ராமர் கேக்குறேன். சீக்கிரமா போய் கொண்டு வந்த எல்லாம் ஆச்சு. அப்ப லக்ஷ்மண் ராமருக்கு தெரிஞ்சு போயிட்டு இதெல்லாம் சீதையினுடைய ஆபரணம் தான், சீதை தான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி தெரிஞ்சிருந்தார். லக்ஷ்மணனை பார்த்து கேக்குறேன், லக்ஷ்மணா உனக்கு தெரியறதா இதெல்லாம் சீதையினுடைய ஆபரணம் தானே அப்படின்னு கேக்குற. அப்ப லக்ஷ்மணர் சொல்றேர், நாகஞ்சானாமி கையூரே நாகஞ்சானாமி குந்தலே நூபுரே பிரபிஜானாமி நித்தம் பாதாபி வந்தநாத்ன்னு பா, அந்த சீதையனுடைய கேயூரம் தெரியாது, கடகம் தெரியாது, குண்டலம் தெரியாது, எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சீதா திருவடியில இருந்துருக்கிற ஒரு கொலுசு சலங்க அப்படின்னு சொல்லி சொல்றமே அதுதான் தெரியும். ஆகையில இதை பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது சீதா பிராட்டியினுடைய தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப எந்த துணி கிழிஞ்சதாக இருந்திருக்கோ அந்த துணியினுடைய இன்னொரு பாகம் அங்க இருந்துட்டு இருக்கும். அவள் சீதா பிராட்டி நிச்சயமாக இது வேணும் அது வேணும் அங்க போயிட்டு ஒரு புதுசு புதுசா ஆபரணங்கள்லாம் அவ அணிய போறது இல்லைன்றது நல்லா தெரியும் பெருமாளுக்கு. ஆகையால ராமனுக்கு அது தெரிஞ்ச விஷயத்தினால இங்க போகச்சே என்ன புடவையை உடுத்திட்டு போனாலும் அதே புடவையோட தான் அங்கேயும் இருக்க போற. இப்ப நீ அங்க போனையானாக்க அந்த புடவையோட இந்த உத்திரியத்தை நீ கணக்கு பண்ணி பார்த்தோமானாக்க இந்த உத்திரியத்தினுடைய இன்னொரு பாகம் தான் அது இருந்திருக்குன்றத உன்னால ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீ அந்த பார்த்து அந்த உத்திரியத்தை கொண்டு தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்னு இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொல்லி சொன்னேன். அததான் பார்த்தோம் நம்ப. ஆனி தந்தோத்யதே துரிதமசலாது உத்தரீயம் பிளவங்கை அத்தியாகாரை சதிருஷம் அபிதா த்வத்ப்ரியா ரூப சின்னம். இதுல இன்னொரு ஒரு விசேஷமும் இருந்துருக்கு, ஹம்ச பார்டரோட இருந்துருக்குன்னு அர்த்தம். அது த்வத்ப்ரியா ரூப சின்னம், உன்னுடைய பிரியாக இருந்திருக்கிற ஹம்சம். அந்த ஹம்சம் ஹம்சம் இப்ப ஆண் ஹம்சம் தான் இப்ப போறது. அந்த பெண் ஹம்சத்தினுடைய ஒரு ரூபம் மாதிரியாக, பெண்கள் அம்சம் மாதிரி இருந்திருக்கிற ரூபம், பார்டர் எல்லாம் போட்டிருக்கும், அந்த சித்திரம் எல்லாம் இருந்திருக்கும், அத பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், இந்த துணியை இவர் காண்பிக்கிறேன், இதோ பாரு இந்த உத்திரியம் இருக்கு பாரு, இதே மாதிரி உத்திரியத்தினுடைய இன்னொரு பாகம் அங்க இருந்திருக்கு, அதை கொண்டு நீ தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்றவ. இப்ப இது ஒரு அடையாளம். இப்ப இன்னைக்கு சொல்ல போற ஒரு அடையாளம் இருக்க, அடுத்தது ஒரு அடையாளம் இருந்துருக்க, இந்த அடையாளம் நாம கேட்டதே இல்லதான ஒரு அடையாளம் இருந்துருக்கு, அத நாம இப்ப பார்க்க போறோம். இது என்னன்னா, பக்தும் மார்க்கம் இலவசுமதி ஜக்முஷா தத்பதாப்ஜாந்தி மந்திரஸ்ய தொதுபமருதே தட்சிணஸ்யாஸ்ய துல்யம் அங்காரூடே சரணகமலே மத்கரேணோபதேயம் வாமம் சாகா சிகர நிஹிதம் வீக்ஷ்ய காடம் விஷண்ணாம். இந்த வானரங்கள்லாம் காத்து கொடுத்த ஆடைய நினைச்சிட்டு அந்த ஆடையின் மூலமாக அவனுடைய அந்த சீதா பிராட்டினுடைய ஆடைய வர்ணிச்சவர், இப்படி அதை கொண்டு நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொன்னார். இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்ற, ராவணன் சீதா பிராட்டிய தூக்கிண்டு போறான், அந்த தூக்கிண்டு போகச்சு அந்த அதுல விமானத்துல தூக்கி ஒரு கையால பிடிச்சு இன்னொரு கையால தூக்கி ஏத்துறான், அவள தூக்கிண்டே ஏத்துச்சு கீழே விழுந்து போச்சு. அந்த கால அணிந்த ஒரு மெட்டி இருக்க, அது கீழே விழுந்துட்டான். அந்த விழுந்த மெட்டியில ஒரு வலக்கால் சிலம்பு இது கீழே விழுந்திருக்கு. இதே மாதிரி இடக்கால் சிலம்பு சிலம்பு இருக்க அது அங்க இருந்துருக்கு. இந்த வலக்கால் சிலம்பு வழியில போகச்சே இவர் பார்த்துட்டு இந்த பாத்தத்தை இந்த அடையாளத்தை கொண்டு இப்ப சொல்லி சொல்ற இன்னொரு அடையாளம் அங்க இருக்கு அப்படின்றத சொல்லி சொல்ற. வக்தும் மார்க்கம் கிளவசுமதி ஜக்முஷா தத்பதாஜாதே மந்திரஸ்ய சொதுபமருதே தட்சிணஸ்யாஸ்ய துல்யம். அவள் எந்த வழியாக போனா எப்படி போனான்னு தெரியாத நமக்கு இருக்கும் இல்லையோ, அதுக்கு நமக்கு ஒரு அடையாளம் சொல்றதுக்காக என்ன பண்றா, அதுக்காகவே சொன்ன மாதிரி இருந்துருக்கு. அவளுடைய கால்லேருந்து தத்பதாப்ஜாதி, அவளுடைய தாமரை போன்ற திருவடிகள்லேருந்து கால்லேருந்து வசுமதி ஜக்முஷா அந்த பூமியை நழுவி அடைந்ததுன்னு அர்த்தம். அது என்னாச்சு, கொஞ்ச தூரம் போற போற உடனே சரி நாம எப்படி போயிருக்கோன்றது அடையாளம் ராமனுக்கு தெரியட்டும்ன்றதுக்காக அந்த காலில் போட்டிருந்த ஒரு சலங்க சிலம்பு இருக்க அந்த சிலம்பு வலது கால் சிலம்பு நழுவ விட்டு விடுறா, அது கீழே விழுந்துடும். அந்த கீழே விழுந்தாக்க இப்படி போயிருப்பாளா அப்படி போயிருப்பாளா எப்படி போயிருப்பாளான்னு தேடிண்டு வரச்சே பார்த்தோம்னா அவளுடைய சிலம்பு தெரியுது. அந்த சிலம்ப பார்த்த உடனே ராமருக்கு அடையாளம் தெரிஞ்சு போச்சு. இது சீதா பிராட்டியினுடைய வலது கால அணிந்த சிலம்பு அப்படின்றத தெரிஞ்சு போயிட்டு, ஓஹோ சரி இந்த வழியா தான் போயிருக்கான்ட்டு மேல போறே அப்படி அந்த வழியில தேடிட்டு போறதுக்கு. அதையில தாம் போற வழி தன்னை ராட்சசம் தூக்கின் போற வழிய ராமர் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சீதா பிராட்டியே நழுவ விட்டதான ஒரு சிலம்பு அப்படின்னு ஒரு நினைச்சுக்கலாம். இவன் ஹட்டாத்தா ஒரு ஆக்கிரகமா ராவணன் சீதா பிராட்டியை தூக்கிட்டு போறான். இப்படி ஆக்கிரகமா தூக்கிட்டு போகட்டே பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி போறதுனால அந்த கால இருந்த சிலம்பு இருக்க அது நழுவி வலது கால இருந்து அந்த சிலம்பு நழுவி கீழே விழுந்துருக்கு. அதை பார்க்கிற அதுவும் இவருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கு. இப்ப அந்த இடத்துல ஆபரணங்கள்லாம் சீதா பிராட்டியே என்னைக்கோ யாரோ ஒருத்தன் வருவா இந்த ஆபரணத்தை பார்த்து தன்னுடைய அடையாளம் தெரிஞ்சுண்டு தன்னை தேடுறதுக்கு ராமர் வருவேன் என்ற ஒரு நம்பிக்கையோட போட்டது. அது இந்த இடத்துல நழுவ விட்டது. ராவணன் ஹட்டாத்தா வந்ததுனாலையும் இருக்கலாம், அல்லது அந்த தூக்கிட்டு போகச்சேயே ஒரு வழி தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்ச தூரத்திலேயே இவள் நழுவ விட்டதாகவும் இருக்கலாம், ரெண்டு விதமாகவும் இருந்திருக்கலாம். இந்த இடத்துல இது வலது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலம்பு. இந்த சிலம்புக்கு துல்லியமாக இடது காலில் அணியக்கூடியதான இன்னொரு சிலம்பு இருந்திருக்கு. அந்த சிலம்ப அவ அணிஞ்சிருக்கலாமோ இல்லையோ, ஆனா போட்டு கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஒத்த காதுல ஆபரணம் அணியக்கூடியது. ஒரே காதுல மாத்தி இப்பெல்லாம் பார்த்தோம்னா புருஷாள்லாம் கூட காதுல ஆபரணம் எல்லாம் போட்டுக்கிறா, கடுக்கன் போட்டுக்கிறா, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு காதுல போட்டு நினைக்கிறது, ஒரு காதுல போட்டுக்கவே கூடாது. ஒரு காதுல போட்டுட்டோம்னாக்கா அந்த பிசாசுகள்லாம் நம்ம இடத்துல இறங்கறதுக்கு ஒரு சேத்துவாக ஆகும்னு சொல்லி சொல்றாரு. அதுலயும் பெண்கள்லாம் ஒரு காதுல அணியறது, ஒரு காலில் மாத்திரம் சலங்க போட்டுக்கிறது, இப்படி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சாஸ்திரத்தை பின்பற்றுகின்ற சீதா பிராட்டிக்கு நல்லா தெரிஞ்சு விடுவேன். ஆகையால சீதா பிராட்டி என்ன பண்றாருன்னா இன்னொரு காலில் இருந்த சலங்கையையும் கழட்டிட்டு அதையும் அந்த மரத்துல மூட்டை கட்டி மீதி ஆபரணங்கள்லாம் வச்சிருக்காங்க, அந்த ஆபரணங்களோட அதையும் மூட்டை கட்டி அதையும் வச்சுட்டாலும் பக்தும் மார்க்கம் கிளமது மதியம் ஜக்முஷ்தே மஞ்சு மந்தீரஸ்யதுபமருதே தட்சிணஸ்யாஸ்யதுல்யம். இந்த சிலம்ப அணிந்துண்டு ஜல் ஜல் ஜல்னு போறவர்களாக இருந்திருக்கிறார். அந்த சப்தம் எப்படி இருந்துருக்கும் அப்படின்னாக்க, அவ கால அந்த சிலம்ப அணிஞ்சுண்டு அவ கணக்கு நடந்து போனாள்னாக்க நீ நடக்கிறதுக்கு சமானமாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இது வந்து இந்த ஹம்சத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்ற வார்த்தை. சித்திரக்கூட்டத்துல ஒரு நிகழ்ச்சி, சித்திரக்கூட்டத்துல ராமர் சீதா பிராட்டி ரெண்டு பேரும் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளாம். சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கச்சு சீதா பிராட்டி நடக்கிற, அந்த நடக்கிற அழக பார்த்துட்டு அவ்வளவு மாதிரி தானும் நடந்து காமிக்கிறேன்னு ஒரு பெண் ஹம்சம் ஆண் ஹம்சத்துண்ட சொல்றதாம். சரி நடந்து பாரு அப்படின்னு சொல்லி நடக்கிறது. அந்த சீதா பிராட்டி நடக்கிற மாதிரி நான் நடக்கிறேன்னு இது பெண்ஹம்சம் நடந்துதான் கல்லுன்னு சிரிச்சு விட்டான் அந்த ஆண் ஹம்சம். நீ அவளோட போய் போட்டி போடுறிய, அவளுடைய நட அழகு நீ எப்படி நின்றாலும் தலைகீழா நின்றாலும் உனக்கு வராது, இது ரெண்டும் அப்படிதான் இருக்கா பாருன்னுட்டு கொல்லுன்னு சிரிச்சுட்டான். இத ராமர் பார்த்துட்டே இருக்கிறான், அவருக்கும் சிரிப்பு வந்துட்டான், அவர் சிரிச்சான். ஏன் சிரிக்கிற அப்படின்னு சீதா பிராட்டி கேக்குறானாம். அதோ அங்க நடக்கிற விருத்தாந்தத்தை பாரு, அதை பார்த்த உடனேதான் எனக்கு சிரிப்பு வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அங்க என்ன நடக்கிறதுன்னா அதோ பாரு அந்த ஆண் ஹம்சமும் பெண் ஹம்சமும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரயத்தனப்பட்டு இருப்பாரு. நீ நடக்கிறத பார்த்து பார்த்து அப்படி எப்படியாது நடப்பு நடக்கிறது, அது பார்த்தாலும் ஒன்னுடைய நட மாதிரி அது வரல, அந்த அழகு வரல. அதனால அந்த ஆண் வம்சம் அதை கை கட்டின்னு சிரிக்கிறது, அதை பார்த்து இது போய் சீதையை போய் நீ ஒத்துக்கு இது பண்றீங்கன்னு சிரிக்கிறது, அதை பார்த்து எனக்கும் சிரிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாலாம். பாமர் சொன்னாராம், அதை பார்த்த உடனே சீதா பிராட்டிக்கு வெக்கம் வந்துட்டான். அதனால அப்படின்னு ஒரு விருத்தாந்தம் சொல்லி சொல்றேன். இப்போ சீதா பிராட்டியினுடைய நடை அழகை எந்த பிரகாரத்தினாலையும் அனுகாரம் பண்ண முடியாதுன்றது சித்தம். அப்படி இருக்கச்சே இந்த இடத்துல சீதா பிராட்டியினுடைய ஆபரணம் ஒலி அந்த சிலம்பு அணிந்துண்டு சஞ்சாரம் பண்றது ஹம்சத்தினுடைய கதி மாதிரி இருக்கு, சஞ்சாரம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னவனாக்க அப்போ ஹம்ச கதிக்கு ஒரு சிறப்பு சொல்ற மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்ட. இந்த இடத்துல ஹம்சத்தினுடைய தாட்சிணியம் தேவைப்படுறது ராமனுக்கு. நீ எவ்வளவுதான் நீ ஆசைப்பட்டாலும் சீதா பிராட்டியினுடைய நடை அழகு மாதிரி உன்னுடைய பேடையினுடைய நடை ஆகாது இப்படி எல்லாம் சொன்னாக்கா அத அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாத போயிடும். இப்ப அதுக்கு ஹம்சத்துக்கு ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்துறதுக்காக ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காக இப்ப சொல்ற சீதா பிராட்டியை பத்தி சொல்லி சொல்லச்சு. அந்த சீதா பிராட்டி நடக்கிற அந்த ஜெல் ஜல்னு அந்த சிலம்பு அணிந்துண்டு நடந்தாள்னாக்க உன்னுடைய நடை அழகாட்டம் அது இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அஸ்திய இத பார்த்துட்டு பக்தும் மார்க்கம் கிளபசுமதி ஜக்முஷாத் கிடையாது. உனக்கு உபமானமாக அந்த ருதினக்க ஒலி, உனது ஒலிக்கு ஈடான ஒலியை உடையதாக இருந்திருக்கும்னு அர்த்தம். அப்படி அது ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம் அது. அந்த தட்சிணத்திய மஞ்சீரத்திய அந்த மஞ்சீரம்ன்றது சிலம்பு, அது இடது கால அணியிற சிலம்பு வேற, வலது கால அணியிற சிலம்பு வேற. அது பார்த்தாலே அடையாளம் தெரிஞ்சு போயிடும். அது தெரிஞ்சுக்கும் அந்த இதுல அங்காரூடே சரண கமலே மக்கரேணோபதி உபதேயம். சீதா பிராட்டி என்னுடைய மடியில உட்காந்துட்டு இருப்பாளாம். அந்த மடி மேல உட்காந்துக்கச்சே சரண கமலே அவளுடைய திருவடி திருவடிகள் சீதா பிராட்டியினுடைய கால்கள். பெருமாள் சொல்லச்சே கால்னு சொல்றோம், நாம சொல்லச்சே திருவடின்னு சொல்லி சொல்றோம். எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். அது ஒரு ரொம்ப ரொம்ப தாமிர புஷ்பம் மாதிரி ரொம்ப மிருதுவானதாக இருந்துட்டு இருக்கு. அதுல ராமரே தம் மடியில உட்காத்தி வச்சுட்டு அந்த கொலுச மாட்டி விட்டாராம். அதுதான் சுவாரஸ்யம். இந்த கொலுச மாட்டி விடுறதுன்றது இருக்க, இது இப்ப சாஸ்திரத்துல கூட என்ன சொல்றதுன்னா சப்தபதி பண்ற அழுதியோ கல்யாணத்துல சப்தபதி நடக்கிறது. அந்த சப்தபதியில இப்ப அந்த மெட்டி போட்டு விடுறான், இந்த வலது கால எடுத்து அம்மி மேல வச்ச பிற்பாடு அங்க மெட்டி போடுறான். இந்த மெட்டியை இப்ப எல்லாம் ஒரு வழக்கத்துல வந்துட்டு அம்மா மாமா அல்லது அம்மாமி மெட்டி போட்டு விடுறதுன்னு ஒரு வழக்கம் ஆயிடுத்து. இதெல்லாம் அம்மான் சீர்ல மெட்டி வாங்கறது, பெண்ணுக்கு நெளி வாங்கறது, மோதிரம் வாங்கறது, இதெல்லாம் அம்மான் சீராக சொல்லப்படுகிறது. அதுல பிரதானமானது அந்த மெட்டி அந்த அம்மாமியோ மாமாவோ அவ அந்த காலில் போட்டு விடுறதுன்னு இப்ப வழக்கம் இருக்கு. ஆனா பிராச்சீனத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க சாஸ்திர பிரகாரம் பார்த்தோம்னா அந்த மெட்டியை இவன் தான் அணிவிக்கணும். அந்த கல்லு மேல அஸ்மே வத்வக்க ஸ்திராபவான் எல்லாம் சொல்லி இப்படி இந்த கல்லு மாதிரி நீ ஸ்திரமாக நல்ல தீர்க்காயுஷோட நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மந்திரத்தை சொல்லிட்டு இந்த மெட்டியை இவன் அணிவிக்கணும். கல்யாணத்துல ரெண்டு விசேஷம், கூறப்படுவ கொடுக்கிறது. கூறப்படுவ கல்யாணம் பண்ணிக்கிற புருஷன்தான் கூறப்படுவையே கொடுக்கணும். ஆகையால அவனுடைய முதன் முதல்ல புடவை வாங்கி கொடுக்கறது யாரு கொடுக்கறது அப்படின்னாக்க கூறப்படுவ புருஷன் தான், கல்யாண பிள்ளைதான் வாங்கி கொடுக்கணும். அதை வாங்கிட்டு அதை உடுத்திட்டு வந்துதான் சிரமங்கள் எதாரணமே பண்ணணும் சொல்லிருக்கு. இதுக்கு முன்ன இருந்த வரைக்கும் கன்னியா பிதா வாங்கி கொடுத்த ஒரு அந்த புடவையை உடுத்திட்டு கன்னியாதானம் பண்றான். கன்னியாதானம் பண்ணச்சு அவன் என்ன போட்டு கொடுத்திருக்காளோ ஆகையாலதான் கன்னியாதானத்தும் போது கூட அந்த கன்னிக்கை என் கன்னியாம் கனக சம்பந்தான்னு அந்த ஆபரணங்களோடு கூடி இருக்கிற பெண்ண உனக்கு இந்த கன்னிக்கைய உனக்கு தானமாக கொடுக்கறேன்னு சொல்லத்து அந்த பெண்ணுக்குன்னு என்ன தானம் பண்ண போறாளோ அந்த ஆபரணத்தை தான் போட்டுக்கணுமே தவிர இரவல் ஆபரணம் மீதி பேருடைய ஆபரணம் அதெல்லாம் அந்த சமயத்துல கன்னியா சமயம் தான சமயத்துல போட்டுக்கூடாது. கல்யாணத்தும் போது இவ பண்றது எல்லாமே விபரீதம். கல்யாணத்தும் போது சுத்தமாக இருக்கக்கூடிய தங்கத்தாலான ஆபரணங்களை தான் அணியணும். மீதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கவரிங் நகையெல்லாம் அணியவே கூடாது. இது பரிசுத்தமான ஒரு கர்மா அதெல்லாம் பண்ணச்சே அப்படி இருக்கணும். அசலாருடைய ஆபரணத்தையும் அப்ப அணியக்கூடாது. இவளுக்குன்னு அந்த குழந்தைக்குன்னு அம்மா அப்பா என்ன பண்ணி போடுறாளோ அந்த ஆபரணத்தை தான் அணியணும். அதையும் அதுல மெட்டிய வரைச்சே அந்த சப்தபதி பண்ணச்சேதான் அந்த மெட்டியை எடுத்து போடுறதுன்றது வழக்கம். அத புருஷனே அணிவிக்கிறது. எப்படி கன்னியாதாரணம் பண்ண பிற்பாடு கூறப்படவைய புருஷனே அந்த கார் கல்யாணம் பண்ணிக்க போறானோ அவனே அந்த கூறப்படவைய கொடுப்பான், அந்த வரனே கொடுப்பான், அதை வாங்கிட்டு சேவிச்சுட்டு வாங்கிட்டு போவா. அதே மாதிரி இந்த மெட்டி போட்டு விடுறதும் அவனே போட்டு விடுறது. அந்த மாதிரி ரீதியில தானே போட்டு விட்டதும் தானே போட்டு விட்ட மெட்டி இது அப்படின்னு பெருமான் சொல்ற வார்த்தை இது இல்லையா. இன்னொரு விஷயமா எடுத்திருந்தா கூட அவர் மடியில இருந்துட்டு இருக்கச்சே இந்த ஆபரணத்தையும் ஒன்னொன்னா அவரே அணிந்து விடுற அந்த சீதா பிராட்டிக்கு அதுல தன் மடியில உட்காந்து வச்சுட்டு வலது காலில் இந்த கொலுசு சிலம்ப போட்டு விடுற இன்னொரு காலில் ரெண்டு காலிலையும் தானே அணிவித்த ஒரு ஆபரணம். தானே அணிவித்த ஆபரணமான அப்படின்னால இந்த வஸ்து இவளுடையதுதான்றது நன்னா பிரதிபித்து வரும், ஞாபகம் வரும். அதை கொண்டுதான் கீழே விழுந்திருக்கிறத பார்த்துட்டு இது தான் அணிவித்த ஆபரணமாச்சேன்னு தெரியப்படுத்துங்க. மஞ்சீரஸ்ய தொதுபம ருதேகே அப்படி உனக்கு சமமான ஒலி எழுப்பக்கூடியதான அந்த தட்சிணத்திய மஞ்சீரத்திய வலது சிலம்புக்கு துல்லியம் ஈடானதும் அங்காரூடே சரண கமலே மக்கரேணோபதேயம் மடியில ஏற்றி உட்காத்தி வச்சுண்டு தன்னுடைய திருக்கைகளாலேயே ராமர் அணிவித்ததான இந்த சிலம்பு இது. அது இப்போ அது எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னா வாமம் சாகா சிகர நிகிதம் வீட்ச காடம் விஷண்ணாம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு கீழே விழுந்துருக்கு. கீழே விழுந்ததுனால இன்னொன்னு உடுத்துக்க இன்னொன்னு ஒத்தையா போட்டுக்க கூடாது. அப்ப இன்னொரு கிட்ட கழிச்சிட்டாளாம். அந்த கழிச்சிட்டு மீதி ஆபரணங்கள் எல்லாம் வந்து எப்படி மூட்டை கட்டி வச்சிருக்காளோ அந்த மர கிளையில அதோட கூட இதையும் சேர்த்து கட்டி வச்சுட்டு அதை பார்த்து அவள் மனசுக்கு கஷ்டப்பட்டுக்கிறாளாம். என்ன கஷ்டப்பட்டுக்கிறா அப்படின்னா வாமம் சாகா சிகர நிகிதம் வீட்சிய காடம் நிஷண்ணாம் ரொம்ப மிகவும் வருந்துகிறவளாக சீதா பிராட்டி அந்த இடத்துல இருந்துட்டு இருப்பா என்பதாக சொல்லி சொல்ற. அதாவது தனக்கு ரொம்ப ரொம்ப பிராணநாசனாக இருந்திருக்கிற ராமனை இழந்து ராமனிலிருந்து ராமனை பிரிந்து இந்த லங்கையில அல்லாடின் இருக்குமேன்னு ஒரு கட்டம். தனக்கு எப்பதான் மறுபடியும் ராமனோட சேரும்படியான பாக்கியம் கிடைக்குமா, இது கிடைக்குமா கிடைக்காதான்னு அதை பத்தி ஒரு பெரிய விசாரமான ஒரு சூழ்நிலை. தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜ்ஞம் பிரியவாதினம் தாமரைப்பு போன்ற திருக்கண்களை உடைய அந்த எம்பெருமானை தன்யா பசியந்தி பாக்கியம் பண்ணவாள்லாம் தேவிச்சிருக்க போறா பார்க்க போறா. நான் பாக்கியஹீனையாக இருந்துட்டு இந்த அசோக மரத்தின் கீழே இந்த சிம்சுபா விருட்சத்தின் கீழே இந்த அசோக வனத்துல அழுதுட்டு இருக்கேன்னு தன்னுடைய நிலையை நினைச்சி வருந்தி கொண்டு இருந்துட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசம். அப்படிப்பட்ட ஒத்திய நீ பார்க்க போற, இதுலேருந்தே உனக்கு சுலபமா அடையாளம் தெரிஞ்சு போயிடும், இவள் தான் சீதா பிராட்டி என்பதாக. அதுக்கு இது ஒரு அடையாளத்தை சொல்லி சொல்ற. இந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த மாதிரி ஒரு விருத்தாந்தமே இல்லை, வால்மீகி ராமாயணத்துல இந்த மாதிரி தம்படல. ஆனா இப்ப வால்மீகி ராமாயணத்துல இல்லாத ஒரு விஷயத்த ராமர் சொல்லுவேரா, சுவாமி தேசிகன் சொல்லுவேரா அப்படின்னு கேட்டா, சில சில இடங்கள்ல சில சில விருத்தாந்தங்கள்லாம் சொல்லிருக்கு. பாத்மத்துல கூட இந்த ராமாயணத்தை பத்தி சொல்லிருக்கு. அந்த மாதிரி சொல்லச்சே ஒரு ஒரு விருத்தாந்தம் என்னன்னா, பரத்வாஜ ஆசிரமத்துல ராமன் திரும்பி வரே, அதாவது புஷ்பக விமானத்துல எல்லாரையும் அழைச்சிண்டு, அதாவது எல்லா குரங்குகள் எல்லாத்தையும் அழைச்சிண்டு விபீஷணனோட கூட புஷ்பக விமானத்துல வரே, மத்திய மார்க்கத்துல கிஷ்கிந்தையில இறங்கி அங்க இருக்கிற பெண் குரங்குகள் எல்லாமும் சேர்ந்துட்டு எல்லாரையும் சேர்த்துல பரத்வாஜ ஆசிரமத்துல வந்து இறங்குறேன். பரத்வாஜ ஆசிரமத்துல இறங்கின உடனே பரத்வாஜர் சொல்றே, இத்தனை பேரும் சாட்டுதான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத்தனை பேரும் சாட்டு போறதுக்கு அவர் பரத்வாஜ ஆதிச்சம், அவர் இஷ்டா மாத்திரம் பிரபவ சிருஷ்டி, அவர் நியமிச்சேர்னா அத்தனை பேரும் அத்தனை தேவதைகளும் எல்லா விதமான ஆகாரங்களையும் பண்ணி அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்த போற. இப்போ கடுமி நாளாயிட்டு ரொம்ப ரொம்ப சமயம் முடிஞ்சு போச்சு. பரதன் அந்த 14வது வருஷம் முடிஞ்சு போயிடுச்சுனாக்க ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன், நான் பிராயோபவேசம் அக்னியில நான் பிரவேசம் பண்ணிடுவேன்னு பரதன் ஏற்கனவே பிரதிஜை பண்ணிருக்கேன். ராமரிடத்துல ராமரும் சொல்லிருக்கேன், 14வது வருஷம் முடியச்சே நான் கண்டிப்பா வந்துடுறேன், முடிஞ்ச உத்தர க்ஷணத்துல நான் அங்க வந்துடுறேன்னு சொல்லிருக்கேன். இப்ப இந்த பரத்வாஜ ஆசிரமத்துல இத்தனை பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போனோம்னா, பரத்வாஜரோ மகரிஷி, அதனால ஒரு கால் நாழி ஆயிடுச்சுனாக்க பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிட்டேன்னா என்ன பண்றதுன்னு பெருமாளுக்கு ஒரு பயம். அதனால இதே மகர்ஷியினுடைய வார்த்தையும் மீற முடியல. சரி, எல்லாரும் சாப்பிட்டுதான் போனோம்னு சொல்லிட்டேன், அதுக்காக சாப்பிடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கா, அவன் முன்ன சாப்பிட்டுதானே வரணும். அப்பா ஹனுமார கூட்டு சொல்லி சொல்றேன், நான் வந்துட்டேன், இந்த பரத்வாஜ ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கேன், உமக்கு தெரியும் பரத்வாஜருடைய ஆதித்யம்ன்றது என்ன, இதே பரதனும் இந்த பெரிய சேனையோட கூடவே சித்திரக்கூட்டத்துக்கு போய் ராமனை பார்க்கணும்னு சொல்லி போகச்சே அத்தனை சேனைகளையும் நீ சாப்பிட்டுதான் போகணும்னு பரத்வாஜர் நியமனம் பண்ணிட்டே அத்தனை பேரும் சாப்பிட்டுதான் போனாங்க. அதே மாதிரி ராமரையும் அவர் நியமனம் பண்ணிட்டே சாப்பிட்டுதான் போகணும்னு நியமிச்சுட்டே அத்தனை பேருக்கும் பெரிய ததியாராதனம் நடந்துருக்கு. அவர் ராமர் வந்துட்டேர் இந்த ததியாராதனம் முடிஞ்சே உடனே இந்த நந்தி கிராமத்துக்கு தான் உடனே புஷ்பக விமானத்துல ஓடி விடப்போறேர், ஆகையால நீ வந்து அக்னி பிரவேசம் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஹனுமார முன்ன அனுப்பிச்சேன்றதெல்லாம் விருத்தாந்தம் இருந்துருக்கு. ஆனா அந்த விருத்தாந்தத்துல பரத்வாஜ ஆசிரமத்துல ததியாராதனம் நடக்கிறதாம். அந்த ததியாராதனம் நடக்கச்சே எல்லாரும் சாப்பிடுறா, ராமர் மாத்திரம் சாப்பிடாத உட்காந்துருக்கேன். ஏன்டா சாப்பிடாத உட்காந்துருக்கேன்னா, ஹனுமார் போய் இந்த சமாச்சாரம் சொல்லிட்டு உடனே வந்துட போறே, அவர் வந்த கட்பாடு தானும் ஹனுமாருமா சேர்ந்து சாப்பிடலான்னு அவர் உட்காந்துருக்கேன். இது ஒரு விருத்தாந்தம். அதுக்கு மேல இன்னும் விருத்தாந்தங்கள்லாம் இருக்கு. அதுல வந்து ஒரே இலை இருந்து அந்த இலையிலேயே தனக்கு போட்ட சாதத்திலேயே பங்கு போட்டு கொடுத்தேர் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை. இப்ப இந்த இடத்துல விருத்தாந்தத்துல வரைச்சு ராமர் பரத்வாஜருக்காக காத்துந்தேன்றது வரைக்கும் அந்த விருத்தாந்தம் சொல்லிருக்கு. அது வந்து இந்த இடத்துல இல்லை, வால்மீகி ராமாயணத்துல இல்லை. ஆனாலும் வேற இடங்கள்ல பாத்மத்துல இருக்கிறதாக சொல்லி சொல்றா, வேற புராணத்துல சொல்லு, பாத்ம புராணத்துல சொல்லிருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி புராணாந்தரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் கூட அங்கங்க நான் சில சமயத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறது உண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த காக்காசுர விற்த்தாந்தம்ன்றது சீதா பிராட்டி அடையாளமாக சொல்ற விற்த்தாந்தமாக சொல்லிருக்கு. மகாவீர வைபவத்துல சொல்லச்சே எப்ப நடக்கிறதோ நடக்கிற இடத்திலேயே அந்த சமாச்சாரத்தை ஆரண்ய காண்டத்திலேயே அந்த விற்த்தாந்தத்தை சொல்லி சொல்றேன். ஆகையால ஒவ்வொரு இதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருந்துருக்கு. இந்த விற்த்தாந்தம் தேசிகனா கல்பிச்சது இல்ல, இதுவும் ஒரு விற்த்தாந்தம், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். அந்த மாதிரி கல்பிக்கிறவரெல்லாம் இல்ல, கவியா சொன்ன விஷயம் இல்ல, வஸ்துதக நடந்த விஷயம்தான் சொல்லி சொல்றது. இதுலயும் பார்த்தோம்னா பெரியாழ்வார் திருமொழியிலையும் சீதைக்கு ஹனுமன் அடையாளம்லாம் சொல்லி சொல்ற. இந்த அடையாளங்கள்லாம் சொல்லச்சே பார்த்தோம்னா எல்லாமே ராமாயணத்துல சொல்லியிருக்க மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் இங்க சுவாமி சாதிச்ச விஷயம்ன்றது கிரந்தாரூடமான விஷயம், அது ஏதோ ஒரு கிரந்தத்துல இருந்துருக்குன்றது நாம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி சீதா பிராட்டி இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக சொல்லி சொல்ற அந்த திவ்ய தம்பதிகள் சீதையும் ராமனும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு சந்தோஷமாக இருந்த ஒரு நிலையையும் தெரிவித்து, இப்ப தன்னுக்கு தூதுவனாக செல்லுகின்ற அம்சத்தின் மறுபடியும் அந்த நிலையை நாம அடைய போறோம், சீக்கிரமாகவே நம்ம பெறப்போகிறோம்ன்றத தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக ஏற்கனவே நடந்த நல்ல சமாச்சாரத்தை அடையாளமாக சொல்றேன் என்பதாக இது சொல்லப்படுகிறது. பக்தம் மார்க்கம் கிளவசுமதி ஜக்முஷா தத்பதாப்ஜாது மஞ்சீரஸ்ய த்வதுபமருதே தட்சிணஸ்யாஸ்ய துல்யம் அங்காரூடே சரணகமலே மத்கரேணோபதேயம் வாமம் சாகா சிகர நிஹிதம் வீட்ச்ய காடம் விஷண்ணாம். இன்னைக்கு கடவுளிக்கிழமை உற்சவம், காஞ்சிபுரத்துல தாயா அற்புதமா சேவை சாய்க்க போற. அந்த தாயாருடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவி கார்த்திகேய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.